மனம் பொன்னம்பலம், அதில் நின்ற ஸ்ரீரூபம் என்ற நாவில் நின்ற நாம புண்ணிய நைவேத்யம். என் மனம் பொன்னம்பலம், அதில் நின்ற ஸ்ரீரூபம் என்ற நாவில் நின்ற நாம புண்ணிய நைவேத்யம். கனவிலும் என் நினவிலும் நித்ய கர்ம வேளையிலும் கனவிலும் என் நினவிலும் நித்ய கர்ம வேளையிலும் கனகதீப போலிமச்சார்த்தி கருணையே கணமே, கனகதீப போலிமச்சார்த்தி கருணையே கணமே. அடியனாஸ்ரயமேக தெய்வம் ஹிருதயம் இதில் வாழும், அடியனாஸ்ரயமேக தெய்வம் ஹிருதயம் இதில் வாழும். அகிலாண்டேஸ்வரனையனையன் சரணமையப்பா, அகிலாண்டேஸ்வரனையனையன் சரணமையப்பா. என் மனம் பொன்னம்பலம், அதில் நின்ற ஸ்ரீரூபம் என்ற நாவில் நின்ற நாம புண்ணிய நைவேத்யம். பகலிலும் கூறிருளிலும் ஈ நடையடைக்கில்ல, பகலிலும் கூறிருளிலும் ஈ நடையடைக்கில்ல, யுகமோராயிரமாகிலும் ஞான் தொழுது தீரில்ல, யுகமோராயிரமாகிலும் ஞான் தொழுது தீரில்ல. இனியனிக்கொரு ஜென்மமேகிலும் பூஜத்தீரில்ல, இனியனிக்கொரு ஜென்மமேகிலும் பூஜத்தீரில்ல. ஹரிஹராத்மஜா மோக்ஷமேகு தீனவல்சலனே, ஹரிஹராத்மஜா மோக்ஷமேகு தீனவல்சலனே. என் மனம் பொன்னம்பலம், அதில் நின்ற ஸ்ரீரூபம் என்ற நாவில் நின்ற நாம புண்ணிய நைவேத்யம். மனம் பொன்னம்பலம், அதில் நின்ற ஸ்ரீரூபம் என்